ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. காற்றாடி போல சுற்றுகிறே ஆனாலும் வேர்வை கொட்டுகிறே. வெயில் நேரம் நிழலாவேன், மழை வந்தால் குடையாவேன். நதியோர தோணினான் பல பேரை கரை சேர்ப்பேன். ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. சோகங்கள் நிரந்தரம் இல்லையே, சிறகுகள் சரி என்றால் வானம் பக்கம்தான். அழகிய வானமே தினந்தோறும் தோன்றுமே, நம்பிக்கை வைத்தாலே வாழ்க்கை சொர்க்கம்தான். நேற்றிருந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது, இன்று வந்த சோகங்கள் நாளை என்னை தொடராது. என பறித்தால் வளராவே, நான் புதைத்தால் விதையாவே. ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. பெய்த நீரிலே மலை மூழ்கி போகுமா, கலங்காமல் வாழ்கிறேன் காலம் கை கூடும். பயம் கொண்டு வாடினால் பயம் ஏதும் இல்லையே, புயல் போல மாறுவேன் பாசம் என் வேதம். கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள், ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். சில பூக்கள் சேரத்தான் என் வாழ்க்கை நூலாகும். ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, நான் பாடும் சங்கீதம் கேட்காமல் தூங்காதே. காற்றாடே போல சுற்றுகிறே ஆனாலும் வேர்வை கொட்டுகிறே. வெயில் நேரம் நிழலாவே, மழை வந்தால் குடையாவே. நதியோர தோணினான் பல பேரை கரை சேர்ப்பேன்.